ലക്ഷ്മീനാഥ സമാരംഭം നാഥയാമുണ മധ്യമാം ആത്മദാചാര്യ പര്യന്താം വന്ദേ ഗുരു പരമ്പരാം യോ നിത്യമച്യുത പദാം ഭുജ ജുഗ്മ രുഗ്മ വ്യാമോഹതസ്തരിതരാണി പ്രണായ മേനേ ആത്മദ്ഗുരോർ ഭഗവതോ ശ്രീക സിന്ധോ രാമാനുജസ്തു ചരണൌ ശരണം പ്രപദ്യേ യസ്യ വാഗ്വൃദ്ധി പര്യന്താ യതിരാജ സരസ്വതി തസ്മൈ വേദാന്ത ഗുരവേ ഭൂയോ ഭൂയോ നമോ നമഃ യോന്ത പ്രവിശ്യ മമ വാച വിമാം പ്രസൂക്താം സഞ്ജീവയത്യ കില ശക്തിധരസ്വദാംനാ അന്യാ സഹസ്ര ചരണ ശ്രവണത്വകാദീൻ പ്രാണാന് നമോ ഭഗവതേ പുരുഷായ തസ്മൈ വിശുദ്ധ വിജ്ഞാന ഗണസ്വരൂപം വിജ്ഞാന വിശ്രാണ ബദ്ധദീക്ഷം ദയാനിധിം ദേഹഭൃതാം ശരണ്യം ദേവം ഹയഗ്രീവമഹം പ്രപദ്യേ. ജയത്യാശ്രിത സന്ത്രാസദ്വാന്ത വിദ്വംസനോദയ പ്രഭാവാന് സീതയാ ദേവ്യ പരമവ്യോമ ഭാസ്കര. സർവേഭ്യഃ നമസ്കാരഃ. ரகுவீரகத்திய உபன்யாசத்துல இன்னைக்கு 47வது சூர்ணிக்கையை பார்க்கலாம். சுந்தரகாண்டத்தை பத்தி விளக்கக்கூடிய ஒரு சூர்ணிக்கை. நேற்றோட கிஷ்கிந்தா காண்டம் வாலிவதத்தோட பூர்த்தியாச்சு. சுவாமி தேசிகன் சுந்தரகாண்டத்தை ஒரே ஒரு சூர்ணிக்கைகளை பூர்த்தி பண்ணிடுறார். வால்மீகி பகவான் 68 சர்க்கங்கள்னாலே சுந்தரகாண்டத்தை விளக்கி சொல்லியிருக்கார். சுவாமி தேசிகன் ஒவ்வொரு சர்க்கத்தையும் ஒவ்வொரு பதங்கள் மூலமாக காண்பித்து, அதாவது 68 பதங்கள்னு இல்லை, சில பதங்கள் மூலமாக சுந்தரகாண்டத்தை அப்படியே சுருக்கி யுத்தகாண்டத்தில் ஒரு 6-7 சர்க்க பர்யந்தம் எடுத்துட்டு போய் எம்பெருமானுடைய பெருமையை இந்த சுந்தரகாண்டத்தை விளக்கக்கூடிய சூர்ணிக்கையில கூட காண்பித்திருக்கார். ஏன் சுவாமி தேசிகன் அந்த மாதிரியான ஒரு வழியில போனார் அப்படின்னா, இது ரகுவீர கத்தியம், ஏற்கனவே அடியன் விஞ்ஞாபிச்சிருக்கேன், இது ரகுவீர கத்தியமானபடியினால சக்கரவர்த்தி திருமகனுடைய பெருமைகளை மட்டுமே 94 சூர்ணிக்கைகளால விளக்கக்கூடிய கிரந்தமானபடியினால ஹனுமான் விஷயமாக இங்க பிரஸ்தாபனம் பண்றதுக்கு, ஹனுமானுடைய வீரத்தையோ ஹனுமானுடைய பக்தியோ இங்க பிரஸ்தாபனம் பண்றதுக்கு சமயம் இல்லாதபடியினால சுவாமி தேசிகன் போன வழி சர்வஸ்வதானா அப்படின்னு தன்னையே சிறிய திருவடிக்கு அளித்த அந்த நிகழ்ச்சி பர்யந்தம் இந்த சுந்தரகாண்ட வர்ணனையை கூட எடுத்துட்டு போயிட்டார். இதுதான் காரணம், பெருமாளுடைய குணங்களை வர்ணிக்கிறார். பக்தர்களிடத்திலே இருக்கக்கூடிய ஒரு வாத்சல்யம் எம்பெருமானுக்கு எப்படி இருக்கு அப்படின்றது இதற்கு முன்னாடியே பல இடங்கள்ல பார்க்கப்பட்டது. 14,000 ராட்சசர்களை ஒடுக்கும் பொழுதும் சரி, ரிஷிகளுடைய சரணாகதி, பரதனுடைய சரணாகதியில பெருமாள் எப்படி நடந்துட்டார்னு நம்ம பார்த்தோம். லட்சுமணன் விஷயத்திலையும் பெருமாள் பல இடங்கள்ல எப்படி நடந்துட்டார் அப்படின்னு நம்ம பார்த்தோம். அப்படியெல்லாம் இருக்கிறப்போ பக்தர்கள் பக்த பராதீனாக பெருமாள் எப்படி இருக்கான் அப்படின்றத இந்த சூர்ணிக்கையிலும் சுவாமி தேசிகன் ரொம்ப நன்னாவே விவரிக்கிறார். அபார பாராவாரா பரிகா பரிவிருத்த பரிபுர தவ தகன ஜவன பரிவர பவன பவ கபிவர பரிஸ்வங்க பாவித சர்வஸ்வதானா. அபார பாராவார பரிகா பரிவிருத்த பரபுர தவ தகன ஜவன பவன பவ கபிவர கபிவர பரிஸ்வங்க பாவித சர்வஸ்வதானா. ரொம்ப அழகான சூர்ணிக்கை, அழகான வார்த்தைகள். வால்மீகி பகவானும் சரி, இந்த சுந்தரகாண்டத்துல உபயோகம் பண்ண, வால்மீகி பகவானால சுந்தரகாண்டத்துல உபயோகம் பண்ணப்பட்ட பதங்களை பார்த்தால் ரொம்ப ஆச்சரியமாவே இருக்கும். அதுபோல சுவாமி தேசிகனும் இந்த சுந்தரகாண்டத்தை விவரிக்கக்கூடிய இந்த சமயத்துல, ஏன்னா ஒரு சூர்ணிக்கையில ஒரு சர்க்கத்தை பூர்த்தி பண்றது அப்படின்றது அவ்வளவு சுலபம் கிடையாது. அதனாலதான் பதங்கள் எல்லாம் ரொம்ப அழகா சேர்த்திருக்கிற ஒரு கோர்வியாகவே. அபார பாராவார பரிகா பரிவிருத்தே அப்படின்றதுனால லங்காயாக துஷ்பிரவேசத்துவம் போதிக்கிறது பிரிவார். பரப்புரே அப்படின்னால் சத்ரு சம்பந்தித்வேன அபாய பூயிஷ்டத்துவம் வெஜ்ஜதே அப்படின்னு வியாக்கியானத்துல. அபார பாராவார பரிகா பரிவிருத்த அபாரமான கரையில்லாததான சமுத்திரமாகிய அகழாலே சூழப்பட்ட சத்ருவினுடைய பட்டணமான லங்கையில் பரப்புற பரிசிருத்த பரப்பப்பட்ட தவ தகன ஜவன பவன பவ கபிவர காட்டுத்தீயை உடையவரும் வேகசாலியுமான வாயுபுத்திரனான கபிசிரேஷ்டரான சிறிய திருவடியினுடைய பரிஸ்வங்க பாவித்த சர்வஸ்வதான ஆலிங்கனத்தினாலே சம்மானிக்கப்பட்ட சர்வஸ்வதானத்தை உடையவனே அப்படின்னு இந்த சுந்தரகாண்ட விஷயமாக இருந்தாலும் கூட சுவாமி தேசிகன் அது ரகுவீரனுடைய பெருமையை காற்றா போல காண்பிச்சிட்டார் நமக்கு இந்த சூர்ணிக்கையினால. ராமன் தன்னையே சிறிய திருவடிக்கு அளித்தார் அப்படின்றது ஏற்கனவே விஜயாபிச்சம். தன்னையே அளித்தார்னா கண்டேன் சீதையை அப்படின்னு அவர் திரும்பி வந்து சொல்றார். கண்டேன் சீதையேன்னு சொல்லும்பொழுது நகுருமி சதிருஷம் பிரியம் அப்படின்றார். இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை பண்ணியே இதற்கு நான் என்ன காரியம் கைமாறு செய்வனோ தெரியாதே அப்படின்னு சொல்றார். உடனே எந்த கைமாறு செய்ய போறேன்னு தெரியலையேன்னு சொல்லிட்டு ஏச சர்வஸ்வபூதஸ்து பரிஸ்வங்கோ ஹனுமதஹா பரிஸ்வங்கோ ஹனுமதஹான்னு எழுந்து ஆலிங்கனம் பண்ணிக்கிறார். அப்போ இதை காட்டிலும் லோகத்துல ஒரு உயர்ந்த விஷயம் ஏதாவது இருக்கான்னு கேட்டால் இதை காட்டிலும் லோகத்துல விஷயம் உயர்ந்ததான விஷயம் எதுவுமே இல்லை. சுந்தரகாண்டத்தை பத்தி நாம இதற்கு முன்னாடி பல சந்தர்ப்பத்தில் அடியன் விஜயாபிச்சிருக்கேன். நம்முடைய SPVST சபையிலேயே கூட 9 நாட்கள் நவராத்திரி சமயத்தில் பறக்க இந்த விஷயத்தை பார்த்தோம். ஹனுமான் நேத்து வாலிவதமாய் சுக்ரீவ பட்டாபிஷேகம் ஆச்சு. சுக்ரீவ பட்டாபிஷேகம் மழைக்காலத்துக்காக காத்துக்கொண்டிருந்தவர்கள் சுக்ரீவன் வராதபடியினாலே லக்ஷ்மணன் அனுப்பி சுக்ரீவனை வரவழைக்கிறார். சுக்ரீவன் வந்தவுடனே 4 திக்குகளிலும் வானரர்களை அனுப்புறார். அப்படி இருக்கும்போது தெற்கு திக்குல அங்கதனுடைய தலைமையில ஹனுமான் ஜாம்பவான் நலன் நீலன் போன்றவர்கள்லாம் போறா தெற்கு திக்கு நோக்கி. அங்க சம்பாதின்ற ஒரு கழுக பார்க்கிறார். அந்த சம்பாதின்ற கழுகு ராவணன் சீதையை இந்த பக்கம்தான் கொண்டு போனான் அப்படின்ற ஒரு வாச்சிக கைங்கரியத்தை பெருமாள் விஷயத்துல பண்றது. அது ஜடாயுனுடைய அண்ணன் அந்த சம்பாதின்றவன். வாச்சிக கைங்கரியம் பண்ண உடனே அதுக்கு சரீரத்தில் ஏற்பட்ட கஷ்டங்கள்லாம் நீங்கிடுறது. யாரு சமுத்திரத்தை சதயோஜன விஸ்தீர்ணமா இருக்கக்கூடிய இந்த சமுத்திரத்தை யார் கடக்கிறது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்பொழுது சிறிய திருவடியான ஆஞ்சநேயருக்கு அப்பேற்பட்ட சக்தி இருக்குன்றத ஜாம்பவான் நினைவு மூட்ட சிறிய திருவடி புறப்படுறார். தத்தோ ராவண நீதாயாகா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறார். இங்கேருந்து கிளம்புறோடனே லங்கையில பிரவேசம், அங்க லங்கை போற வழியில மைனாக பர்வதம், அப்புறம் சுரசா அப்படின்ற ஒரு நாக தேவதை, அதுக்கப்புறம் சிம்மிக்கேன்ற ஒரு அரக்கி, இவர்களிடத்திலிருந்து தப்பித்துக் கொண்டு மைனாக பருவத்தில வாயால சொல்லிட்டு கிளம்புறார். சுரசான்ற நாக தேவத்தை பரீட்சை பண்றா, அவள் பரீட்சையில தேர்ச்சி பெற்று கிளம்புறார். அரக்கியை ஒடுக்கி கிளம்புறார் சிம்மிக்கேன்ற அந்த அரக்கிய. அங்கேருந்து போனால் லங்கினி லங்கா தேவத்தை தடுக்கிறார். இடது கையால ஒரு குத்து விடுறார். பிரம்மா கொடுத்த ஒரு வார்த்தை, அவளிடத்திலே சொன்ன விஷயம் அவளுக்கு ஞாபகம் வருது. அந்த குத்திலிருந்து நீ நினைத்த காரியம் நிறைவேறும் சொல்றார். இங்கேருந்து போனால் எல்லா லங்கா பிரவேசத்துல லங்கா பட்டணத்துல பிரவேசிச்சு உள்ள போற போனால் ஒவ்வொரு வீடாக தேடிட்டு போறார். இரவு நேரத்தில் மண்டோதரியை பார்க்கிறார். ராஸ்போட்டையா மாச சும்ப புச்சம் நனந்த சக்ரீட ஜெகவு ஜெகாம வால்மீகி. எப்பேற்பட்ட பத பிரயோகம் பாருங்க. சம்ஸ்கிருதம் தெரிஞ்சவால் ரொம்ப ஆனந்தப்படுவா. அதுவும் சாகித்யம் வாசவா இந்த ஸ்லோகத்தை கேட்டாலே அவ்வளவு ஆனந்தப்படுவா. சம்ஸ்கிருதத்துல ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இதை நான். சம்ஸ்கிருதத்துல லிட்டு லகாரம்னு ஒரு லக்காரம் இருக்கு தாத்துல. அந்த லிட்டு லகாரத்திலேயே சுவாமி வால்மீகி ஸ்லோகம் பண்ணியிருக்கார். ஆஸ்போட்டையா மாச சுச்சும்ப புச்சம் நனந்த சக்ரீட ஜெகவு ஜெகாமன் ஸ்தம்பான் ஆரோப நிபபாத பூமௌ. இந்த கபியினுடைய உண்மையான ஒரு சுபாவமானது ஏற்பட்டிருக்கு. குரங்கு புத்தி சுலபமா சொல்ல போனா. மண்டோதரியை சீத்தே நினைச்ச உடனே இந்த பக்கம் ஓடுறாரு, அந்த பக்கம் ஓடுறாரு, சீத்தையை பார்த்துட்டேன் பார்த்துட்டேன், மேலையும் கீழையும் இறங்குறார். ரொம்ப அழகா இருக்கும் சுந்தரகாண்டத்துல இந்த இடங்கள்லாம். அப்புறம் ஐயோ ஒரு நிமிஷம் தப்பு பண்ணிட்டேனே, பிராட்டி ஆச்சே பரபுருஷனுக்கு பக்கத்துல படுத்துட்டு இருப்பலாவோ அப்படின்னு நினைச்சுண்டு மனசை கட்டுப்படுத்த முடியாத நான் எப்படி இப்படி மனசு, அதாவது மனம் போன போக்குலாம் நினைக்க முடியுமா, இது தப்பு இல்லையான்னு ஒரு ஆச்சாரியனாக இருந்து கொண்டும் உபதேசம் பண்றார் அந்த இடத்துல. இப்படி எல்லாம் இருக்கக்கூடாது நாமோன்னு சொல்லிட்டு பல இடங்கள்ல சுந்தரகாண்டத்துல பார்த்தால் நமக்கு உபதேசங்கள் நிறைய கிடைக்கிறது. உடனே சீதைய காணல அப்படின்றதுனால ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்க. எப்படி சீதையை தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா, சீதையை ஸ்தோத்திரம் பண்ணா மட்டும்தான் நடக்குமா தவிர எல்லாரையும் ஸ்தோத்திரம் பண்ணா நடக்குமா? எல்லாருக்கும் நமஸ்காரங்கள்னு சொல்றார். சூரியனுக்கு நமஸ்காரம், சந்திரனுக்கு நமஸ்காரம், சக்கரவர்த்தி திருமணம் நமஸ்காரம், சீதாதேவிக்கு நமஸ்காரம். தேவியைச்சு தத்தை ஜனகாத்மஜாயின்ற இப்படியெல்லாம் ஒரு எல்லாரிடத்திலும் பிரார்த்தித்த உடனே சீதை இருக்கிற இடமா தெரிகிறது. பார்த்தால் சிங்ஷிபா விரட்சத்துல போய் உட்கார்ந்துக்கிறா. அசோகவரத்துக்கு அடியிலே அவள் இருக்கா. ராவணன் வரான், ராவணன் மிரட்டுறது கதை அங்க இருக்கு. ராவணன் ஏகப்பட்ட பதில் சொல்ற. ராவணனுக்கு பிராட்டி திருணமந்திரத கிருத்வா பிரத்யுவாச்சி சுச்சிஸ்மிதாம்னு எல்லாத்துக்கும் பதில் சொல்ற. ஒரு மாசத்துக்குள்ள நீ ஒத்துக்கலன்னா உன்னை கார்த்தால பிரேக்பாஸ்டுக்கு ரெடி பண்ணிட சொல்லி ராட்சசிகளிடத்திலே ராவணன் கட்டளையிடுறான். தானிய மாலினு ஒரு ராட்சசி ராவணனை தடுத்து கூட்டிட்டு போற. பர்த்தாரம் பஜ ராவணம் அப்படின்னு ராட்சசிகள்லாம் சீதாதேவியை தொந்தரவு பண்ற. சிங்ஷிபா விருட்சத்துல எந்த விருட்சத்துல ஆஞ்சநேய பகவான் மேல உட்கார்ந்துட்டு இருக்கோரோ அந்த விருட்சத்திலேயே அவள் தூக்கு போட்டுக்கொண்டு ஆத்மஹத்தி பண்ணிக்கொள்ள ஆசைப்படுறா. ஏன்னா பர்த்தாரம் பஜ ராவணம்ன்ற வார்த்தையை அவளால கேட்கவே முடியலையாம். ராவணனை கல்யாணம் பண்ணிக்கோ, கணவனாக ஏற்றுக்கொள் அப்படின்ற வார்த்தையை மட்டும் அவளால கேட்கவே முடியலையாம். ராவன் வருவார் வருவார்னு 10 மாசம் காத்து கொண்டு இருந்தாச்சு, ஆனாலும் வரவே இல்லை. உடனே என்ன பண்றார், ராஜோ ராஜா தசரதோ ராம அப்படின்னு ஆரம்பிக்கிறார். அருவம் சம்சரவே மதுரம் வாக்கியம் வைதேக்கியம் வியாஜகார ராஜா தசரதோ நாம ரத குஞ்சர வாஜின வாஜிமானி. இப்படியெல்லாம் ராஜா என்ற தசரதர் என்ற ராஜா இருந்தார் அப்படின்னு ஆரம்பிச்சு சொல்லிட்டு இருக்கார். கேட்ட உடனே ஏதோ நல்ல விஷயங்கள்லாம் தெரியறதே காதல விழுதேன்னு சீதாதேவி யோசிச்சு உட்கார்ந்துட்டு இருக்கா. திடீர்னு பார்த்தால் எதிர ஒரு குரங்கு. சொப்பனமா நிஜமானு தெரியல பிராட்டிக்கு. உடனே நான் ராம தூதன் அப்படின்னா சந்தேகம் ஏற்பட்டது. அப்பதான் ராவணன் பேசிட்டு போயிருக்கான், சந்தேகம் ஏற்பட்டது. யானி லிங்காணி ராமஸ்ய கீதிருஷம் தஸ்ய சம்ஸ்தானம் ரூபம் ராமஸ்ய கீதிருஷம் இந்த மாதிரிலாம் கேள்வி கேட்கிறான். பரீட்சை பண்ணி பார்க்கிறார் சிறிய திருவடிய. ராம கமல பத்ராட்சா சர்வசத்துவ மனோகரம் ராமநாமாங்கிதம் சேதம் பஷ்ய தேவ்யு அங்குலீயகம். ராமனாலே அனுகிரகிக்கப்பட்ட, தங்களிடத்திலே காட்டுவதற்காக அனுகிரகிக்கப்பட்ட இந்த அங்குலீயகத்தை பாருங்கோ அப்படின்னு பார்த்தால் பழசெல்லாம் ஞாபகம் வருது. பழசெல்லாம் ஞாபகம் வந்தவொடனே நிறைய விஷயங்கள் வேற சொல்லி அனுப்புறார். இங்கதான் காக்காசுவர விருத்தாந்தம் வருது. சுந்தரகாண்டத்துலதான் வால்மீகி பகவான் காக்காசுவர விருத்தாந்தத்தையே சொல்றார். ஆனால் சுவாமி தேசிகன் அயோத்தியா காண்டத்திலே ஆரண்ய காண்டத்திலே காகாசுர விருத்தாந்தத்தை சொல்லிட்டார். காரணம் அங்க நடந்த விஷயத்தை அங்க சொல்லிடுற, இங்க நடந்த விஷயத்த வால்மீகி பகவான் இதை நினைவு மூட்டுறதாக நினைவுபடுத்தி பிளாஷ்பேக்ல சொல்றதாக வால்மீகி பகவான் இங்க சொல்ற. ரெண்டு பேருக்கும் வித்தியாசம் அது. உடனே சீதாதேவியினிடத்திலே விடை பெற்றுக் கொண்டு ராவணனுடைய அரண்மனைக்கு போய் ராவணன் இடத்திலே உபதேசம் பண்ற பார்க்கிறார். அதுவும் நடக்காதபடினால அங்கிருந்து கிளம்புறாரு. தூதனை கொல்லக்கூடாதுன்னு விபீஷணன் சொன்னபடினால ராவணன் ராவணனுடைய வார்த்தையை கேட்டு வானரனான கபிசிரேஷ்டனான ஆஞ்சநேயனுடைய வாலில் ராட்சசர்கள் மொத்த பேரும் நெருப்பு வைக்கிறான். உடனே அங்கேருந்து கிளம்புறா. ஜெயத்யதி பலோ ராமா லக்ஷ்மணஸ்த மகாபலா ராஜா ஜெயதி சுக்ரீவா ராகவேணாபிலாபிதா தாசோகம் கோசலேந்திரஸ்ய ராமஸ்ய அக்லிஷ்ட கர்மனா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பு. மொத்தத்தையும் லங்கை மொத்தத்தையும் தவ தவ தகன ஜவன பவன பவ கபிவர பரிசுவங்க எல்லாத்தையும் கொளுத்துட்டு மொத்தத்தையும் தகனம் பண்ணிட்டு அங்கேருந்து கிளம்பி ராமன் இருக்கிற இடத்துல வந்து தத்ர திருஷ்டா மயா சீதா ராவணாந்த புரேசதி சந்நியஸ்ய த்வை ஜீவந்தி ராமா ராமா ராம மனோரதம் ஏகவேணி தரா தீனா த்வை சிந்தா பராயணாம். எப்பவும் சர்வதா உன்னை பத்தியே நினைச்சிட்டு இருக்க, அவளை நான் பார்த்து விட்டேன் அப்படின்ற ஒரு செய்தி ரொம்ப அழகா சொல்றார். இதெல்லாம் இன்று ஒரே நாளில் சுந்தரகாண்டத்தை பூர்த்தி பண்ணோன்றபடினால வேகமாக முடிக்க வேண்டிய ஒரு கட்டாயம். இதெல்லாம் ஏற்கனவே பார்த்தாச்சு இது மொத்தத்தையுமே. உடனே பெருமாள் ரொம்ப ஆனந்தத்தோட ஆஞ்சநேயரை பார்த்து இதந்து மமதீனஸ்ய மனோபூய பிரகர்ஷதி எதிகாசிய பிரியா கியாத்துகு நகுர்மி சதிருஷம் பிரியம் இதந்து மம தீனசிய மனோபூய பிரகரிசதி. ஒண்ணுமே வழி இல்லாமல் நட்ட நடு காட்டுல தனியா விடப்பட்ட ஒரு வழிபோக்கன் எப்படி தவிப்பானோ அது போல தவித்து கொண்டிருந்த எனக்கு என்னுடைய மனசுக்கு எப்பேற்பட்ட சந்தோஷத்தை விளைவிக்கக்கூடிய ஒரு செய்தியை நீ வந்து சொன்ன. கிட்டத்தட்ட 10 மாசங்களாக ஒண்ணுமே திக்கு தெரியாத நான் வந்து தவித்துட்டு இருந்தேன். அப்படி இருக்கும்போது எனக்கு இந்த மாதிரி ஒரு காரியத்தை பண்ணியேன். எல்லாரும் பெருமாளிடத்துல பல விஷயங்களை வேண்டி பிரார்த்தித்துக் கொள்கிறோம். ஆனால் பெருமாளுக்கே உகப்பா இருக்கக்கூடிய ஒரு காரியத்தை பண்ணது சிறிய திருவடி. ஆனால்தான் பெரியாழ்வார் ஒரு 10 பதிகத்துல ரொம்ப அழகா விவரிக்கிறார். அல்லியம்பு மலைக்கோதா அடிபணிந்தேன் விண்ணப்பம்னு சொல்லி பிராட்டி பேசுறதாகவும் பெருமாள் பேசுறதாகவும் சிறிய திருவடியுடைய பெருமையை அப்படி காட்டுறா. இங்க இவனுக்கும் இவன் நக்குருமி சதுசம் பிரியன்றான், அங்க யுத்தகாண்ட முடிவில் அவளும் நக்குருமி சதுசம் பிரியம்னு சொல்ல போறான். உனக்கு எப்படி கைமாறு செய்ய போறனோ தெரியலையே ஆஞ்சனையான்னு அவளும் சொல்ல போறான். ஏஷ சர்வஸ்வபூதஸ்து பரிஸ்வங்கோ அனுமதா. இதுக்கு என்ன பரிசு நான் தருது அப்படின்னால் ரூப ஔதாரிய குணை பும்சாம் திருஷ்டி சித்தாபஹாரினாம்னு சொல்லக்கூடிய ரீதியில இருக்கக்கூடிய அந்த ரூபம் குணம் சௌந்தர்யம் ஔதாரியம் நெஞ்சையும் நம்மளுடைய கண்களையும் கவர்ந்து இருக்கக்கூடிய ஒரு கோலம் இருக்கே, அந்த கோலம் யாருக்கு இருக்கு? பெருமாளுக்கு இருக்கு. அப்பேற்பட்ட பெருமாள் சிறிய திருவடிக்கு கொடுத்த ஒரு சம்மானம் எது அப்படின்னால் ஆற தழுவிக்கொள்ளுதல் தான். ஓர் ஆற தழுவல் இருக்க அது சிறிய திருவடி கொடுத்த ஒரு மிகப்பெரிய ஒரு பரிசு. அது வேற யாருக்குமே கிடைக்காது. அநேகமாக ராமாயணத்துல பார்த்தால் வால்மீகி ராமாயண பிரகாரம் சிறிய திருவடிக்கு பூர்த்தியாக கிடைச்சதுன்னு வச்சுக்கலாம். மற்றவர்களுக்கெல்லாம் சாதாரணமா அதாவது குகனுக்கு கிடைச்சிருக்கு. அதே மாதிரி பார்த்தால் விபீஷணனுக்கு கிடைச்சிருக்கு, சுக்ரீவனு கிடைக்கல. ஆற தழுவிக்கிறது அப்படின்றது அவன் ஓடி வந்து காலில் விழறான் அவ்வளவுதான். ஆற தழுவிக்கிறது விபீஷணனுக்கு கிடைச்சிருக்கு. இதை தவிர ஹனுமானுக்கு கிடைத்தா போல இத சொல்லியே இந்த வாக்கியத்தை சர்வஸ்வதானு ஏஷ சர்வஸ்வ பூதஸ்து பரிஸ்வங்கோ ஹனுமதா அப்படின்னு இப்படி சொல்லிண்டு ஆலிங்கனம் பண்ணிட்டதாக பார்த்தால் ஹனுமான் ஒருத்தருக்கு தான் கிடைத்தது. அப்படி வாயு புத்திரன் வானர சிரேஷ்டன் சுந்தரகாண்ட கதைக்கு அதிபதியானவன் அப்பேற்பட்ட ஒருவன் ராமனுக்கு பண்ண ஒரு கைங்கரியத்தினால சக்கரவர்த்தி திருமகனால அளிக்கப்பட்ட ஒரு பரிசை ஏற்றுக்கொண்டான். இப்படிப்பட்ட ஒரு பரிசை ஹனுமானுக்கு கொடுத்தவனே உனக்கு ஜெயம் உண்டாகட்டும்னு சுவாமி தேசிகன் இந்த சூர்ணிகையினால ரகுவீரனை புகழ்ந்து பேசுறான் தாசன். இதோட இன்னைக்கு உபன்யாசத்தை பூர்த்தி பண்ணிப்போம்.